29வது நாளுக்கான தியானம். அழியாத ராஜ்யம். நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு. அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம். நீதிமொழிகள் 14:13. தாவீது ராஜாவை பற்றியும் சாலமோன் ராஜாவை பற்றியும் அநேக சுவாரஸ்யமான கதைகள் சொல்லப்படுவதுண்டு. ஒரு நாள் தாவீது ராஜா ஒரு கனவு கண்டாராம். அதில் ஒரு மோதிரத்தை கண்டார். அதை அணிந்தவுடன் அது துக்கமுள்ள மனுஷனை மகிழ்ச்சியுள்ளவனாக்கும், மகிழ்ச்சியுள்ள மனிதனை துக்கமுள்ளவனாகவும் மாறிற்று. அடுத்த நாள் துவங்கி அரண்மனையின் நகை செய்பவர்களை அழைத்து அதே மாதிரி ஒரு மோதிரத்தை செய்ய கட்டளையிட்டார். தன்னுடைய வாழ்க்கையின் நெருக்கமான நேரங்களில் அதை அணிந்து சமாதானம் அடையப் போவதாக கூறி சீக்கிரமாய் அதை செய்ய சொல்லி கட்டளையிட்டார். அதை கேட்டு அந்த நகை செய்பவர் தன்னால் எப்படி அந்த மாதிரி மோதிரத்தை செய்ய முடியும் என்று கலங்கியவராக தன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது வழியில் இளவரசன் சாலமோனை கண்டார். சாலமோனும் அவரை கண்டு, ஏன் இப்படி கவலையோடு போய்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். தட்டான் நடந்ததை கூறியவுடன், இதற்கு போயா கலங்குறீர்கள்? ஒரு சாதாரண மோதிரத்தை உண்டாக்கி அதன் மேல் அதுவும் கடந்து போகும் என்ற எழுத்துக்களை படித்து விடுங்கள். ராஜா அதை அணிந்து தன்னுடைய சோக நிலையில் அதை காணும் பொழுது இது சீக்கிரமாக கடந்து போய்விடும் என்று மகிழ்ச்சி அடைவார். அதே சமயம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது இதை பார்த்தால் இந்த மகிழ்ச்சி கடந்து போகும் என்று துக்கமடைவார் என்று கூறினார். அப்படியே அந்த தட்டானம் செய்து தாவீது ராஜாவிடம் கொடுத்தபோது அவர் மகிழ்ச்சி அடைந்து அவருக்கு பரிசுகளை வழங்கினார். மட்டுமல்ல, தன் மகனின் புத்தி கூர்மையை பாராட்டினார். நாம் வாழும் வாழ்க்கை மிக குறுகியது. இந்த உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒரு நாள் அழிந்து போய்விடும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்கும் நம்பிக்கை இந்த உலகத்திற்கு மாத்திரமல்ல, நாம் நித்தியமாய் வாழப்போகும் பரலோக ராஜ்யத்திற்கும் நம்மை கொண்டு சேர்த்து வாழ வைக்கும். சமீபத்தில் நான் ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த போது செய்தியாளர் சொன்னார், என்னவோ நாம் யுக யுகமாய் இந்த உலகத்தில் வாழப்போகிறது போல நம் உடல்நிலை சரியென்றால் கோடி கோடியாய் பணத்தை இறைத்து சரிபடுத்த பார்க்கிறோம். ஆனால் நித்திய நித்தியமாய் மறுமையில் வாழப்போகும் வாழ்க்கையை குறித்து சிறிதளவும் கவலையின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. அது எத்தனை உண்மை! எல்லாமே கடந்து போகிறவைகள்தான். எதுவும் நித்திய நித்தியமானவை அல்ல. நாம் படுகிற பாடுகள், வறுமைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எதுவுமே நிரந்தரம் அல்ல. எல்லாமே கடந்து போகும். ஆனால் நாம் கிறிஸ்துவோடு வாழப்போகும் வாழ்க்கையே நிரந்தரம். அதற்காகவே அவர் இந்த உலகத்திற்கு வந்து தம் சொந்த ஜீவனையும் இரத்தத்தையும் சிலுவையிலே சிந்தி நமக்கு இரட்சிப்பை இலவசமாக கொடுத்து நமக்காக ஒரு வீட்டையும் கட்ட பரலோகத்திற்கு சென்றிருக்கிறார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று யோவான் 14:2-3 வசனங்களில் சொல்லி சென்றவர் சீக்கிரம் வரப்போகிறார். வந்து நம்மை கூட்டி செல்ல போகிறார். அவருடைய வருகைக்காக காத்திருந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து அவரோடு ஆயத்தமாகி செல்வமாக. அல்லேலூயா. ஒரு அருமையான பாடல் வரிகள் இவ்வாறு சொல்கிறது, மோட்ச யாத்திரை செல்கிறோம் மேலோக வாசிகள், மாய லோக தாண்டியே எம் வீடு தோன்றுதே, கடந்து செல்கிறோம் கரையின் ஓரமே, காத்திருந்து ராஜ்யம் கண்டடைவோம் என்று ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மாய உலகம் கடந்து போகும். இதன் மகிழ்ச்சியும் துக்கமும் கடந்து போகும். ஆனால் மாறாத எங்கள் நேசரோ எங்களோடு இன்றும் துணையாக இருந்து எங்களை நித்திய அழியாத ராஜ்யத்திற்கு கொண்டு சேர்க்க போகிற தயவுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதற்கென்று எங்களை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.